கண்ணு பூத்திருச்சு, அழுதழுது கண்ணு பூத்திருச்சு. சந்தேகம் எப்படி உண்டாச்சு, என்னாச்சு மனசு ரெண்டாச்சு. ஓஹோ கண்ணு பூத்திருச்சு, அழுதழுது கண்ணு பூத்திருச்சு. மனசு ரெண்டாச்சு, ஓ